வணக்கம் நற்றிணை குடும்ப உறவுகளே. நற்றிணை வந்து 1000 நாளை தொட்டிருக்கு அப்படின்றது மிக கேட்கும்போதே மிக சந்தோஷமாக இருக்குது. நற்றிணையில் வர ப்ரோக்ராம்ஸ்லாம் புது புது விஷயங்கள் புகுத்தி பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நற்றிணையோட மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் நம்ம ஊரையும் கடந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக நற்றிணை திகழ்கிறது. இது மட்டுமின்றி நற்றிணை இன்னும் பல வளர்ச்சி கட்டங்களை அடைய எனது வாழ்த்துக்கள். நற்றிணை இந்த நிலையை எட்டியதற்கு உழைத்த அனைத்து நற்றிணை நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. எனது பேர் தமிழ்.